മൂങ്കിൽ കാടുകളെ വണ്ട് മുനകും പാടലുകളെ ദൂരച്ചികരങ്ങളിൽ തണ്ണീർ തുവയ്ക്കും അരുവികളെ ൂങ്കിൽ കാടുകളേ பட இதயம் தொலைந்து சலித்து போனேன் மறிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறங்க